கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும் கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சிதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோ ஸ்யதைகசிந்தோஹ ராமானுஜஸ்யசரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போஜ்ஜகிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தீ ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜனிகலிதம் யாபலாத் க்ருத்யபுங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பா மாலை ஆய புகழ் நூருடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிரிந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனவும் சீதி அருளாதே இறைவாணி தாராய் பறையலோர் எம்பாவாய். சர்வேஸ்வரனான சீமன் நாராயணன் ஜெகத்தை முதல்ல சிருஷ்டிச்சதே ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான், சம்ஹாரம் பண்றதே மறுபடியும் சிருஷ்டிச்சு ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ரக்ஷணம் அவருடைய பரம உத்தேசியம். அதனால சிருஷ்டிக்கும் போதே ரக்ஷணத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்தே சிருஷ்டிக்கிறான். சிருஷ்டி என்றாலே ஜீவர்களுக்கு தேவையான இந்திரியங்கள், சரீரங்கள், ஞானம், சக்தி முதலானவை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தான் சிருஷ்டி அப்படின்னே பெயர். இந்த இந்திரியங்கள், இந்த சரீரம், இந்த ஞானம் இதெல்லாம் வச்சுண்டு ஜீவன் சம்சாரத்திலிருந்து நல்ல கதிக்கு வருவான் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு பெருமாளுக்கு இருக்கான். அதனால சிருஷ்டி சங்கல்பிச்சு சிருஷ்டி பண்றான் அப்படின்னு சொல்லும் போதே அந்த சங்கல்பம் அப்படிங்கிறது அனுகிரக சங்கல்பம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஈக்ஷதேர்னா சப்தம் அப்படின்னு சூத்திரம் வியாசர் ஆரம்பிக்கிறார். சாஸ்திரம் ஆரம்பத்தில் இதுதான் சொல்றார். ஈக்ஷணம் பண்றான், கடாட்சம் பண்றாங்கிறார். சங்கல்பிச்சான்னு கூட சொல்லல, கடாட்சம் பண்றான் அப்படிங்கிறார். ஆள வந்தாரும் நாவேக்ஷசே எதி ததோ புவனான்யமூனி நாலம் பிரபோ பவிதுமேவ குதஃ பிரவிருத்தி ஏவம் நிசர்க சுஹ்ருதி த்வயி சர்வஜந்தோஹோ ஸ்வாமின் நசித்திரமிதமாசிரித வத்சலத்வம். நீரண்டிக்கு முதல்ல ஒரு கடாட்சம் பண்ணலைன்னா நாங்கள்லாம் இருக்கவே முடியாதுங்கிறார். இன்னைக்கு சரணாகதி பண்ணப்புறம் எங்களுடைய அபராதங்களை க்ஷமிச்சுக்கிறான், என்னுடைய அபராதங்களை நீ க்ஷமிச்சுக்கிற அப்படின்னு இன்னைக்கு நடக்கிற விஷயம் இல்லாது. ஆதியில சிருஷ்டி காலத்துல ஒரு கடாட்சம் பண்ணலன்னா இன்னைக்கு ஆளே கிடையாதே. அப்போ சிருஷ்டியே நடக்கல அப்படின்னா நாம் எங்க? அப்ப நமக்கு ஞானம் எங்க? அந்த ஞானத்தினாலே நாம செய்யற சரணாகதி எங்க? ஒண்ணுமே இருக்காது. அப்ப நமக்கு பகவான் பண்ற அனுகிரகம் அப்படிங்கிறது இன்னைக்கு சரணாகதிக்கு முன்னேயோ இல்ல சரணாகதிக்கு பின்னேயோ இப்ப ஆரம்பிச்ச அனுகிரகம் இல்லாது. அது சிருஷ்டி காலத்துல ஆரம்பத்திலே அந்த அனுகிரகம் ஆரம்பிச்சிருக்கு. சானுகிரகமான ஒரு சங்கல்பம், கடாட்ச ரூபமான ஒரு சங்கல்பம், அப்படிதான் சிருஷ்டி நடக்கிறதா. அதனால நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே, ஞானத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பகவான் கொடுத்துடுறான். அதனாலதான் சிருஷ்டி பண்ணும்போது பகவான் சிருஷ்டி பண்ணி செஞ்ச முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டா வேதத்தை கொடுத்தது, சாஸ்திரத்தை கொடுத்தது. சிருஷ்டி சஃபலமாகணும் அப்படின்னா மனுஷர்கள்லாம் ஞானம் வந்து நல்ல கதிக்கு வரணும் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கறதுக்கான வேதம் வேணும். சிருஷ்டி அப்படின்னா உடனே வேதம் அப்படிங்கிறது வரும். வேதத்தை சிருஷ்டிச்சான்னு சொல்றது இல்ல, வேதத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்றார். வேதமுன் விரித்தான் அப்படிங்கிறார் ஆழ்வார். வேதத்தை விரித்தானா, அதாவது தன்கிட்ட இருக்கிற வேதத்தை உபதேசம் பண்ணி பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றான் பகவான். அப்போ சிருஷ்டி சபலமாகணும்னா கூடவே இந்த காரியத்தை செய்யும். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை அப்படிங்கிறது உபனிஷத்தை. வேதங்களையும் சேர்த்து தான் கொடுக்கறான், சிருஷ்டி பண்றான், வேதத்தை கொடுத்துட்டான். வேதம்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம், ஞான சாதனம் அப்படின்னு அர்த்தம். வேதங்கிற வாக்குக்கே அதான் அர்த்தம், நமக்கு ஞானத்தை கொடுக்கறதான். அதாவது இந்த ஜனங்களுக்கு, இந்த பிரஜைகளுக்கு, குறிப்பா மனுஷியர்களுக்கு, அவர்களுக்கு தேவையான உபாயங்களை எல்லாம் வேதம் சொல்லி கொடுக்கறதான். உபாயங்கள்ல பல விதம் இருக்கு. வேதம்ங்கிறது மனுஷியர்களுக்கு தான், மீதி ஜந்துகளுக்கெல்லாம் மனுஷியாலாயி ஞானம் வந்து அதுக்கப்புறம் மோட்சம் போகணும், அது ஒரு கிரமம். மனுஷனுக்கு தேவையான உபாயங்களை எல்லாம் வேதம் தான் சொல்றது. உபாயங்கள்லயே பல விதம் இருக்கு. சில உபாயங்கள் பிரத்யக்ஷமா தெரியும் நமக்கே, சில உபாயங்கள் அனுமானத்தினால தெரியுமா, நம்ம ஊகிச்சு தெரிஞ்சுக்கலாம், ஆனா அதை பத்தியெல்லாம் வேதம் சொல்லாது. பிரத்யக்ஷமா தெரியற உபாயம் என்ன அப்படின்னா, நல்லா சாப்பிட்டா வயிறு ரொம்ப இருக்கு, திருப்தியா இருக்கு அப்படிங்கறது பிரத்யக்ஷமா நம்ம அனுபவிக்கிறோம். ஆகாரம் வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அப்போ நமக்கு நிம்மதியா இருக்கு, நமக்கு ஆனந்தமா இருக்கு, இது பிரத்யக்ஷமா நம்ம பாக்குறோம். இந்த உபாயத்தை வேதம் சொல்லாது. உனக்கு பசிச்சா நீ ஆகாரம் சாப்பிடு அப்படின்னும், இல்ல ஆகாரம் சாப்பிட்டால் திருப்தி வரும் அப்படின்னோ இந்த விஷயத்த வேதம் சொல்லாது. தூங்கினால் துக்கங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் சுகமா இருக்கலாம் அப்படின்னு வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, நான் தூங்கணும் அப்படின்னு வேதம் சொல்லாது. ஏன்னா இதெல்லாம் நமக்கே தெரியும். சில விஷயங்கள் எல்லாம் அனுமானத்தினால் நாம தெரிஞ்சுக்கிறோம், அதையும் வேதம் சொல்லாதான். அனுமானத்தால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நம்ம அனுமானத்தினாலே தெரிஞ்சுக்கிறோம். இவர் இங்க இல்லைன்னா அங்க இருக்கார் முதலான விஷயங்கள்லாம் அனுமானத்தினால் நாமளே தெரிஞ்சுப்போம், அதையும் வேதம் சொல்லாது. பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ நம்மால தெரிஞ்சுக்கப்பட முடியாத விஷயங்களை அந்த வேதம்ங்கிற சாஸ்திரம் எடுத்து சொல்றது. யாகம் பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னும், புண்ணிய கர்மங்கள்லாம் பண்ணால் அதன் பலனாக நல்ல சௌக்கியம் கிடைக்கும் அப்படின்னும், இதெல்லாம் நமக்கு வேதம் சொல்லிதான் தெரியும். வேத விதத்துல நமக்கு தெரியாது, ஊகிச்சு தெரியாது. ஊகிச்சு தெரிஞ்சதுனால் விபரீதமாகும். இப்போ சொர்க்கம்னு இருக்கு, நரகம்னு இருக்கு, புண்ணியம்னு இருக்கு, பாபம்னு இருக்கு, ஜீவாத்மான் இருக்கான், முதலான விஷயங்கள்லாம் பரமாத்மான் இருக்கான், இந்த விஷயங்கள் எல்லாம் மோட்சம்னு இருக்கு, இதெல்லாம் வேதம் சொல்லிதான் நமக்கு தெரியும். அது மாதிரி உபாயங்களா இருக்க யாகம் இருக்கு, தானம் இருக்கு, இதெல்லாம் தர்மங்கள். தர்மம் அப்படின்னா சிரேயசாதனம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு நல்ல சௌக்கியத்துக்கு, நல்ல சமிருத்திக்கு, நல்ல ஆனந்தத்துக்கு காரணமா இருக்கிறது எல்லாத்தையும் தர்மம் அப்படின்னு சொல்லுவா. இந்த தர்மங்களை எல்லாம் வேதம் எடுத்து சொல்றதாம். அதனால இது அவசியம் தெரிவிக்கணும் மனுஷ குலத்துக்கு அப்படிங்கறதால தான் பெருமாள் முதல்லயே வேதத்தை வெளியிட்டுட்டார். பிரம்மா மூலமாக லோகத்துல வேதம் பரவி இன்னி வரைக்கும் வந்திருக்கு. பிரத்யக்ஷேன அனுமித்யாவா எஸ்து உபாயோ என புஜ்ஜதே ஏனம் விதந்தி வேதேன தத்மாத் வேதஸ்ய வேததா. அதனால வேதத்துக்கு வேதம்னே பெயர். ஞானத்தை கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம் கேட்டா, வேற விதத்துல நம்மால தெரிஞ்சுக்கப்பட முடியாத ஞானத்தை இந்த வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கு. யாகம் பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும், இல்லட்டா ஒரு புத்திரனுக்கு புத்திரன் வேணும் அப்படின்னு புத்திரகாமேஷ்டி பண்ணால் அவனுக்கு புத்திரன் பிறப்பான், மழை வேணும் அப்படின்னு காரியரிஷ்டி பண்ணால் நல்ல மழை கிடைக்கும், ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு யாகம் இருக்கு, நல்ல பசு சமிருத்திகள் வேணும் அப்படின்னா அதுக்கு யாகம் இருக்கு, நல்ல ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அதுக்கு சில யாகங்கள் இருக்கு. இப்படி சில யாகங்கள், சில உபாயங்கள், சில தர்மங்கள், இதெல்லாம் வேதம் எடுத்து சொல்றதாம். யாகம் மாத்திரம் இல்ல, யாகம் தானம் தபஸு முதலான உபாயங்கள் அநேகம் இருக்கு. பல உபாயங்களை நம்மளால தெரிஞ்சுக்கப்பட முடியாத உபாயங்களை வேதம் எடுத்து சொல்லி இவையெல்லாம் புண்ணிய காரியங்கள், இந்த புண்ணிய காரியங்கள் செய்தால் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு உபதேசம் பண்றது. இப்படி அநேக தர்மங்கள் வேதத்துல சொல்லியிருக்கு. அதனாலதான் வேதத்துல சொன்ன விஷயத்தை தர்மம்னு சொல்லுவாங்க. அதாத்தோ தர்ம ஜிஜ்ஞாசாங்கிற தர்மம்னா என்ன கேட்டா, வேத பிரணிகிதோ தர்மஹா அப்படின்னு பாகவதம் எடுத்து சொல்றது. வேதத்துல நமக்கு ஹிதமா எதை எடுத்து சொல்லியிருக்கோ அது தர்மம். வேதம்னா என்னன்னா, வேதஸ்து பகவான் சாட்சாத் நாராயணஹா அப்படிங்கிறது. நாராயணனுடைய திருவுள்ளம் தான் வேதம், அவரே தான் வேதம்னு சொல்றது. வேத சுரூபமா அப்படின்னா வேதத்துக்குள்ள அந்தரியாமியா இருக்க தன் அபிப்பிராயத்தை வேதத்து மூலமா சொல்றார் அப்படின்னு அர்த்தம். அவரேதான் வேதம். காளிதாசனை படிச்சியா அப்படிங்கிறா, என்ன காளிதாசனுடைய கிரந்தத்தை படிச்சியான்னு அர்த்தம். ஷேக்ஸ்பியரை படிச்சியா அப்படின்னா ஷேக்ஸ்பியருடைய கிரந்தத்தை படிச்சியான்னு அர்த்தம். அது மாதிரி வேதம்ங்கிறது நாராயணன் தான் அப்படின்னு பாகவதம் எடுத்து சொல்றது. அப்போ பகவான் என்ன பண்ணார், பல உபாயங்களை வேதத்துல காண்பிச்சு மனுஷர்கள்லாம் தேவையான உபாயங்களை அனுஷ்டானம் பண்ணி தேவையான பலன்களை எல்லாம் பெற்றுக்கட்டும் அப்படின்னு அதை பிரகாசனம் பண்ணியிருக்கார். அநேக உபாயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட தர்மங்கள் இருக்கு. ஆனால் அதிலையும் பகவானுக்கு ஒரு திருப்தி இல்லை. மனுஷர்கள்லாம் நல்ல கதைக்கு வரணும், அந்தந்த உபாயங்கள் பண்ணால் தானே பலனை கொடுக்கிறார். பலன் கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் மூலமா கொடுத்தாலும் பலன் கொடுக்கிறவர் இவர் தான். பெருமாளே பலன் கொடுக்கிறாரா? அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபு ரேவச்ச அப்படிங்கிற அந்த பகவத்கீதையில, நீ எந்த தர்ம கர்ம அனுஷ்டானம் பண்ணாலும் சரி அதுக்கு பலனை கொடுக்கறோம் நான் தான். எந்த தர்மமானாலும் சரி, யாரை குறிச்சு பண்ணாலும் சரி, எந்த தேவத்தை குறிச்சு பண்ணாலும் சரி, வேதத்துல அநேக தேவதைகள் இருக்கு. அக்னியை குறிச்சு இருக்கு, இந்திரனை குறிச்சு இருக்கு, யமனை குறிச்சு இருக்கு, வருணனை குறிச்சு இருக்கு, எத்தனையோ தர்மங்கள் இருக்கு. ஆனால் பலன் கொடுக்கறவன் நான் தான் அப்படின்னுட்டேன். அக்னி முகமா கொடுப்பேன், யமன முகமா யமன் வாயிலாக கொடுப்பேன், வருணன் வாயிலாக கொடுப்பேன் அப்படி இருக்குமே தவிர பலனை கொடுக்கறது என்னமோ நான் தான் அப்படின்னுட்டான். அப்போ பகவானே பலதாத்தாவாக இருக்கானா? வேதத்திலேயே அந்த விஷயத்த பகவானும் சொல்லியிருக்கான், பகவத்கீதையில ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கான், பலதாத்தா. ஏஷஹ்யேவானந்த யாதி அப்படிங்கிற சவா ஏஷ மகான் அஜஹா ஆத்மா அன்னாதஹா வசுதானஹா, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றது. அதனால தர்மங்களை சொன்னது மாத்திரம் இல்லாமல் இந்த தர்மங்களை எல்லாம் செஞ்சா பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, நான் பலன் கொடுக்கிறேன் அப்படின்னு பலன் கொடுக்கிறவனாக தானே முன்னிக்கிறான். அதுதான் பெரிய ரட்சணம். இப்படி அநேக தர்மங்கள் இருக்கும்போது இதோடு கூட பகவான் நிக்கல, உபாயங்களை சொல்லிக் கொடுத்தது மாத்திரமே இல்லாமல் அதுக்கு பலனையும் தானே முன்னின்று கொடுக்கிறான் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல், முப்பத்து மூவர் அவருக்கு முன் சென்றுங்கிற மாதிரி முன்னின்று கொடுக்கிறான்ங்கிறது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு மேல ஒரு படி போயிருக்கான். என்ன கேட்டா, அந்தந்த தர்மங்களை செய்ய முடியலன்னு வச்சுப்போம், ஒரு ஒரு பலனுக்காக ஒரு தர்மம் செய்யணும், செஞ்சால் பகவான் பலன் கொடுப்பான். ஒருத்தனால அந்த தர்மத்தை செய்ய முடியல அப்படின்னா அவனுக்கு பலன் எப்படி கிடைக்கும்? பலன்ல மாத்திரம் ஆசை இருக்கு. இப்ப அவனுக்கு பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவனுக்கும் ஒரு வழி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் பகவான். பொதுவா தர்மங்கள் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் தர்மத்தினுடைய தலைவனாக தானே நிக்கிறான். ஆச்சார பிரபவோ தர்ம, தர்மஸ்ய பிரபுவோ அச்சுதா அப்படிங்கிறது வியாசர் சொல்ற. தர்மத்தினுடைய நாயகனே பகவானா இருக்கானா? அப்போ அந்த தர்மத்தை செய்ய முடியாம ஒருத்தன் அசக்தனா இருக்கான், ஞானம் இல்லாம இருக்கான், சக்தி இல்லாம இருக்கான் அப்படின்னா அவனையும் கைவிட்டுடக்கூடாது. அதனால அவனுக்கும் பலனை நான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன் அப்படிங்கிறான். அவனுக்கும் பலனை கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். இவனுக்கு பலன் கொடுக்கற மாதிரி அவனுக்கும் பலன் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன் அப்படின்னு பகவான் நிக்கிறபடினால அவனை சித்தோபாயம் அப்படின்னு சொல்ற வழக்கம் சம்பிரதாயத்துல. சித்தோபாயம் சாத்தியோபாயம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சாத்தியோபாயம்னா நாம செய்ய வேண்டிய உபாயம், ஏதாவது உபாயம் நாம பண்ணணும். சித்தோபாயம் அப்படின்னா பலனை கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கக்கூடிய பகவான், அவன் தான் உபாயம். நான் பலன் கொடுக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த தர்மத்தை பண்ணாலும் நான் தான் பலன் கொடுக்கிறேன், நீ தர்மத்தை பண்ணாட்டாலும் பலன் கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கேன் அப்படிங்கிறான். அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேதத்திலையும் மறைஞ்சிருக்கு இந்த விஷயம். ஆனால் இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவே கிருஷ்ணாவதாரம் எடுத்து ராமாவதாரம் எடுத்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கான் பகவான். வேலா தனஞ்சய ரதாதிஷு வாச்சிகை ஸ்வைஹி அப்படிங்கிறார். ராமாவதாரத்துல சமுத்திர தீரத்துல விபீஷணன் அபய பிரதானம் பண்ணும்போது அருளி செய்த வார்த்தை ஒண்ணு இருக்கு. கிருஷ்ணாவதாரத்துல அர்ஜுனனுக்கு முன்னாடி தேர்த்தட்டுல நிற்கும் போது அப்ப அருளி செய்த வார்த்தை ஒண்ணு இருக்கு. அதுதான் முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம். ஆகோஷிதாம் அகில ஜந்து சரண்யதாம் தே, எல்லா ஜந்துவும் என்னை சரணாகதி பண்ணலாம், நான் பலன் கொடுக்க சித்தமா இருக்கேன். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி ஜெயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி, ஒரு தடவை சரணாகதி பண்ணாலும் நான் அபயம் கொடுக்க சித்தமா இருக்கேன் அப்படின்னு ராமாவதாரத்துல சொன்னான். என்னை வந்து சரணாகதி பண்ணு, அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய பாபங்கள் எது இருக்கோ தடைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் போக்கடிச்சு நான் பலனை கொடுக்க சித்தமா இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல சொல்றான். இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காகவே ராமாவதாரம், இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காகவே கிருஷ்ணாவதாரம், மற்றதெல்லாம் வெறும் வியாஜந்தான் அப்படின்னு சுவாமி தேசியன் சாதிக்கிற. கிருஷ்ணாவதாரமே இதை சொல்றதுக்காக வந்ததுதானா? இன்னி வரைக்கும் நமக்கு உபயோகப்படுறது அது. எந்த தர்மமானாலும் சரி, எந்த செயலை செய்ய முடியாட்டாலும் சரி, பகவான் கிட்ட போனால் அவன் அந்த பலனை கொடுப்பான். ஏன்னு கேட்டா, அந்த செயலை செய்தால் பலன் கொடுக்கறவன் யாருன்னா பகவான் தான். அதை நாம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஒரு காரியத்தை, ஒரு தர்ம காரியத்தை செய்கிறார், செஞ்சு அவன் பலனை சம்பாதிச்சுக்கிறான்னு வச்சுக்கோம். தர்ம காரியத்தை செஞ்சுட்டு இவரா பலனை சம்பாதிச்சார் அப்படின்னும் இல்லை, இவருடைய தர்மம் இவருக்கு பலனை கொடுத்ததுன்னோ அது கிடையாது. இவருடைய தர்மத்தினாலே பிரீத்தி அடைஞ்சு பகவான் அந்த பலனை அனுகிரகம் பண்ணான் அப்படிங்கறதான் சத்தியம். இவரா சம்பாதிக்கல, இவருடைய தர்மம் கூட சாட்சாத்தா இவருக்கு பலனை கொடுக்கல, பகவான் தான் சாட்சாத்தா பலனை கொடுத்தான். அதுக்கு தர்மங்கிறது ஒரு உபாயமா அமைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். பலமத உபபத்தே, இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரத்துல ஸ்பஷ்டமா பல இடத்துல சொல்றார். அப்போ அந்த தர்மத்தை செய்ய முடியாதவன் என்ன பண்றான் அப்படின்னா, தர்மத்தை செஞ்சவனை பாக்கிறார். இவர் செஞ்சு பலன் வாங்கிட்டாரு, எப்படி வாங்கிட்டார் அப்படின்னு பார்த்தா, அவரா பலனை சம்பாதிக்கல, ஈஸ்வரன் தான், சர்வேஸ்வரன் தான் அவருக்கு பலனை கொடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தார். அப்படியா? அப்படியானா நமக்கும் சர்வேஸ்வரன் பலன் கொடுப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அவனுக்கு கொடுத்தாரு, இவரே நமக்கும் கொடுத்துட்டான், இவர் கொடுப்பாரோ அப்படின்னு பார்த்தா, சாஸ்திரங்கள்ல பார்த்தா இவர் பரமகாருணிகர் அப்படின்னும், பரம உதாரர் அப்படின்னும், எல்லாருக்கும் பலன் கொடுக்கறதுக்கு சித்த உபாயமா இருக்கார் அப்படின்னும், சித்தமா இருக்கார் அப்படின்னும் இதெல்லாம் தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட போய் கேட்கறான், நான் அசக்தனா இருக்கேன், அந்த தர்மங்களை எல்லாம் செய்ய முடியல, அதனால எனக்கு இந்த பலனை அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சான்னா, உடனே கருணையினாலே பலன் கொடுக்கிறாரா. அப்படி தர்மங்களை செய்ய முடியாமல் சர்வ தர்மான் பரித்தேஜ, அதாவது உபாயமான தர்மங்களை செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவன் என்கிட்ட வந்து சரணாகிதி பண்ணணும், பண்ணால் நான் பலன் கொடுக்க சித்தமா இருக்கேன் அப்படிங்கிறது தான் சரம ஸ்லோகம் பகவத்கீதையில, சர்வ தர்மான் பரித்தேஜன். அது ஒரு உபாயத்துல ஒரு பலன்ல அப்படிங்கிறது கிடையாது, எந்த உபாயமானாலும் சரி எந்த பலனானாலும் சரி, அந்த உபாயத்தை செய்ய முடியாதவன் அந்த பலனுக்கு சரணாகிதி பண்ணா போதும், கிருஷ்ணன் கிட்ட சரணாகிதி பண்ணா பலன் கிடைக்கும், எந்த பலனானாலும் சரி எந்த உபாயமானாலும் சரி, அது செய்ய முடியல அப்படின்னா கிருஷ்ணன் தான் கதி. சுதுஷ்கரேன சோச்சேத்யா ஏன ஏன இஷ்ட ஹேதுனா சஹ சஹ தஸ்ய அகமேவ இது சரம ஸ்லோக சங்கிரஹா. இதுதான் சரம ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் அப்படிங்கிற தேசிகன். எந்த எந்த காரியத்தை உன்னால செய்ய முடியலையோ அந்தந்த காரியத்தை செய்ய முடியலைங்கிறத ஒத்துண்டு அந்த பலன் கிடைக்கணும்னா கண்ணனை சரணாகிதி பண்ணணும். அப்போ அவனுக்கு உபாயமாக கண்ணனே இருக்கான், அந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்கக்கூடிய உபாயமாக கண்ணனே அமையறான் அப்படிங்கிறது தான் சரம ஸ்லோகமா பகவத்கீதையில ஆச்சரியமா அருளி செய்த கட்டழில் வாசகம். இது கட்டழில் வாசகத்தால் கலங்கா நிலை பெற்றனவே, இப்படி பகவான் அருளி செய்தபடினால்தான் அவன் கலங்காம இருக்கும் இன்னைக்கும். இல்லாட்டா வேதத்துல சொன்ன உபாயங்களை பார்த்தா கலங்கிடுவோம். தியானம் பண்ணுன்னு சொல்லி இருக்கு, தியானம் எப்படி பண்ண முடியும்? கண்ணை முடிந்து தியானம் பண்றதுக்கு துப்பு யாருக்கு இருக்கு? தியானம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஞான யோகம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கர்ம யோகம் பண்ணணும் அப்படின்னா, கர்மம் பண்றதே கஷ்டமா இருக்கு, அப்புறம் கர்ம யோகம் பண்றது எங்க? இந்த கலிகாலத்துல இதெல்லாம் எதுவுமே நடக்காது. அப்போ மனசு கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஆஸ்வாசம் பண்றவன் கண்ணன் தான். மா சுச்சாகா கவலைப்படாதே அப்படிங்கிறான். மா சுச்சாகனா டோன்ட் வரின்னு அர்த்தம், கவலைப்படாதவங்க. அகம் நான் இருக்கேன்னு கவலைப்படாதவங்க. ஏன்னா என்னால் செய்ய முடியலையே அப்படின்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கேனே, நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? கழிப்பது என் கொண்டு நம்பி ஊரிலே என் காணி இல்லை, உறவு மற்றொருவன் இல்லை, பாரலின் பாதமூலம் பற்றின் பரமமூர்த்தி, நான் கழிப்பது என் குளித்து மூன்றனலை ஓம்பும் குளிக்கொள் அந்த நம்மை தன்னைன்னு நான் எப்படி கவலை இல்லாம இருக்க முடியும்னா, மாமேகம் சரணம் ரஜா எல்லாத்தையும் விட்டா கூட நீ என்ன நம்பு, நான் கவனிச்சுக்கிறேன், கவலைப்படாதே அப்படின்னு அருளி செய்கிறான். அதனால பகவானே சித்த உபாயமா இருந்து பலனை கொடுக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த சரம ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அதுக்கு நாம என்ன பண்ணணும் கேட்டா, அந்த உபாயத்தை என்னால செய்ய முடியலங்கிறத ஒத்துக்கணும் முதல்ல. இந்த உபாயத்தை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நான் உன்னிடம் சரணாகதி பண்றேன், என்ன சரணம் வருதேன்னு சொன்னான் இல்லையா, உன்னிடம் சரணாகதி பண்றேன், உன்னையே நம்பியிருக்கேன், நீயே பலம் கொடு அப்படின்னு பிரார்த்திச்சால் அவன் பலம் கொடுப்பானா? என்ன பலம் கொடு அந்த பிரார்த்திக்கிறது? அப்படி பிரார்த்திக்கிறதுக்கு தான் சரணாகதி அப்படின்னு பெயர், பிரார்த்தனா சரணாகதி அப்படிங்கிற. நம்மையே ஒப்படைச்சு சரணாகதி பண்ணால் பலம் கொடுக்கறான். அப்போ அந்த மாதிரி ரீதியில ஒரு சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறத காண்பிக்கக்கூடிய அழகான பாசுரம் இது, சரணாகதி பாசுரம் இது. இறைவா நீதாராய் படை என்று பிரார்த்திக்கிறார் இவாளும். இப்படி பிரார்த்திச்சு பகவான் கிட்ட என்ன பலன் வாங்குறாள் அப்படிங்கறது அடுத்த பாசுரத்துல வரப்போகுது. இந்த பாசுரத்துல கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறி ஒன்றும் இல்லாத ஆய்குளத்துன்னு ஆரம்பிச்சு சரணாகதி தான் ரொம்ப ஆச்சரியமா சொல்ற. சரணாகதி சாஸ்திரம் இருக்கு, அந்த சாஸ்திரத்தை சுருக்கி ஒரு பாசுரத்துல ஆண்டாள் சொல்ற. இவர்கள் செய்கிற மார்கழி நோன்புல கடைசி விஷயம் என்னன்னா சரணாகதி தான் கண்ணன் கிட்ட. அப்படி சரணாகதி பண்ணால் என்ன பலனை கொடுப்பான்னா எல்லா பலனையும் கொடுப்பான் அப்படிங்கறது என்னமோ நிச்சயம். எல்லா பலனையும் பகவான் கொடுப்பான்னா அப்போ மோட்சத்தையும் கொடுப்பான் அப்படின்னு வச்சு மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம் சம்பிரதாயத்தில். பகவத் ராமானுஜர் அப்படி விநியோகம் பண்ணியிருக்க இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு மோட்சத்துக்காக சரணாகதி அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்க கத்தியத்துல. அதனால சரணாகதியினுடைய சுரூபத்தையும் சொல்லி நாங்கெல்லாம் அப்படி வந்திருக்கோம் சரணாகதி பண்றோம் அப்படிங்கறத ஸ்பஷ்டமா எடுத்து சொல்ற பாசுரம். இந்த ஆயிரம் குல பெண்கள் எல்லாம் கண்ணன் கிட்ட போய் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் என்ன, நோன்புக்கு பின்னாடி கிடைக்க வேண்டிய ஆனுஷங்கிக பலன் என்ன எல்லாத்தையும் கேட்ட அப்புறம் இப்போ சரணாகதி பண்றோம் அப்படின்னு உபாயத்தை சொல்ற. சரணாகதி பண்றதுல முதல் ஆரம்பம் ரொம்ப பிரதானம் எது அப்படின்னு கேட்டான்னா மற்ற உபாயம் எதுவும் பண்ண முடியல என்னால அப்படிங்கறதான் பிரதானம். ஆகிஞ்சன்யம் அப்படிங்கிற அதிகாரமா இதுக்கு சரணாகதிக்கு பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும். யார் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சரணாகதி பண்ணலாம். இதுல ஜாத்தியாதி நியமம் கிடையாது. இந்த ஜாதிக்காரர் பண்ணலாம் அப்படின்னும் இல்ல இந்த ஆசிரமத்துல இருக்கிறவ சன்னியாசாசிரமிகள் தான் பண்ணலாம் கிரகஸ்தன் பண்ணக்கூடாது அப்படின்னும் இந்த மாதிரியான நியமம் எல்லாம் எதுவுமே கிடையாது. யாரு வேணும்னாலும் பண்ணலாம் சரணாகதி. அதைத்தான் முதல் பாசுரத்துல குறிப்பா சொன்னார், யார் வேணுமானாலும் வாங்கோ அப்படிங்கிறார். நீராட போதுவே போதுவினோ, ஏன்னா இந்த ஜாத்தியாதி வியவஸ்தை கிடையாது. ஆனால் வேற ஒரு தகுதி வேணும். என்ன கேட்டான்னா ஆகிஞ்சன்யம் இருக்கணும், எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு. ஏதாவது உபாயத்தை செய்யறதுக்கு சக்தி இருந்தால் அந்த உபாயத்தை செஞ்சு விடலாமே அப்படின்னு தோணும் எல்லாருக்கும். எனக்கு அதை செய்ய சக்தி இருக்கு, நான் அப்படியே செஞ்சு விடுறேன். செய்ய சக்தி இல்லாதவன் தான் காலில் போய் விழுவான், என்னால எதுவுமே செய்ய சக்தி இல்லையே நீங்க தான் காப்பாற்றணும் என்று காலில் விழுவான். அதனால சரணாகதி பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இல்லைங்கிறத ஒத்துக்கணும். எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு துப்பு இல்லை, உன் திருவடி தவிர வேற கதி இல்லை, அதனால நீ காப்பாத்தணும் அப்படின்னு ஆகிஞ்சன்யம் வேணும். அந்த கார்பண்யம் ஆகிஞ்சன்யத்தை நினைச்சு பாக்குறதுக்கு கார்பண்யம் அப்படின்னு பெயர். ந தர்மனிஷ்டோஸ்மி ந ச ஆத்மவேதி ந பக்திமான் த்வத் சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்யா த்வத் பாதமூலம் சரணம் பிரபத்யே அப்படின்னு ஆள வந்தார் ஆச்சரியமா அருளி செய்யறேன். எனக்கு தர்மம் இல்ல, ஞானம் இல்ல, பக்தி இல்ல, அகிஞ்சனஹா ஒண்ணுமே இல்ல, அனன்யகதி வேற கதி இல்லை, அதனால உன்னுடைய திருவடியில சரணாகதி பண்றேன் அப்படிங்கிறார் அவர். அந்த மாதிரி சரணாகதி சொல்ற பாசுரம், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அது ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படிங்கிறது ஆகிஞ்சன்யம். எங்ககிட்ட எதுவுமே இல்லை, அறிவே இல்லாதவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய யோக்கியதையை சொல்லுங்க, நீங்க ஏதாவது உபாயம் பண்ணிருக்கலா கண்ணன் கேக்குறான். பலன் தான் நிறைய கேட்கிறாள், இந்த பலன் வேணும்னு முன்னாடி பல பலன் கேட்டிருக்காள், பின்னாடி பலனும் கேட்டிருக்காள், மாலை மணிவினால ஒரு கிட்டத்தட்ட பத்து கேட்டிருக்காள், கூடாறு வெள்ளியில கிட்டத்தட்ட ஒரு பத்து இருக்கு. இன்னும் சிற்றஞ்சிறுகாலையில என்ன பலன்கிறது, உண்மையான பலன்கிறது அங்க வரப்போடுது. மேல மேல பலனை கேட்டுட்டே இருக்கங்களே, உபாயம் என்ன பண்ணிருக்கோங்க, சாஸ்திரத்துல சொன்ன உபாயம் ஏதாவது பண்ணிருக்கங்களா நீங்க? அந்த உபாயத்துக்கு தானே பலன் தருவான் பகவானே. ஆனாலும் சரி, பலன் கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு சாக்கு வேறு இல்லாட்ட பட்சபாதம் வந்துடும். ஒருத்தருக்கு கொடுத்தாரு, ஒருத்தருக்கு கொடுக்கலன்னா இருக்காது. ஆனால் நீங்க என்ன உபாயம் பண்ணிருக்க, நீங்க என்ன பண்ணுங்க அது சொல்லுங்கோங்க, நீங்க என்ன பண்ணுங்களோ அது சொல்லுங்கன்னு. நாங்க என்ன பண்ணோங்கிறத எடுத்து சொல்ற, கற்றுக்கறவை கணங் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். நாங்க என்ன பண்ணோம் கேட்டியா, நாங்க சாப்பிட்டோம் அதான் பண்றோம். காணம் காட்டுக்கு போய் சாப்பிட்றோம் கண்ணா, அதுதான் நாங்க பண்ண காரியம் அப்படிங்கிற. அப்படின்னா ஒன்னும் பண்ணலன்னு அர்த்தம். என்ன தெரியும் இருக்கு, நன்னா சாப்பிட தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி, நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு என்ன தெரியும்னா சாப்பிட தெரியும் எங்களுக்கு, நாங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உண்மையை ஒத்துண்டவர் இந்த பாட்டில் மட்டும்தான். நம்ம எல்லாருக்குமே கூட சாப்பிடதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஆனா உண்மையை சொல்றது இந்த பாசுரம், காணம் சேர்ந்து நாங்க காட்டுக்கு போய் சாப்பிடுவோம். காட்டுக்கு ஏன் போனோங்கோ அப்படின்னா மாடு மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு போனோம், மாடு ஏன் மேய்க்கிறோங்கன்னு பால் கொடுக்கறது. அதனால ஆகாரத்துக்கு வேண்டியது செய்வோம், வயிற்று பொழைப்புக்கு வேண்டியது செய்வோமே தவிர வேற தர்மமான உபாயங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஏதோ எங்களுக்கு இந்த மாடெல்லாம் வயிற்று பொழைப்புக்கு இருக்கு, கற்றுக்கறவை அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரத்திலேயும் கறவைகள் பின் சென்று அப்படிங்கிறார். கறக்கிற மாடு ஆனபடினாலும் பின்னாடி போயிட்டு இருக்கும். வெறும் மாட்டு பின்னாடி போனா அதுவே தர்மம் ஆயிடும். ஆனா அப்படி கிடையாது, எங்களுக்கு கறக்கிறதேங்கிறதுக்காக அதை மேய்ச்சு காணம் சேர்ந்து காட்டுக்கு போய் உண்போம் சாப்பிடுவோம் இவ்வளவுதான் நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற, எங்க கிட்ட வேற எந்த தர்மமும் கிடையாது அப்படிங்கிற. உண்போம் அப்படின்னாலே சாப்பிட்றோம் அப்படின்னாலே அந்த சாப்பிட்றோங்கிறதே சாஸ்திரியமான ரீதியில சாத்விகமான ஆகாரத்தை எடுத்து சாப்பிட்டால் அதுவே ஒரு தர்மமாகும். ஆனா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. காணம் சேர்ந்து உண்போம், காட்டுக்கு போவோம் சாப்பிடுவோம் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. சரி பரவாயில்ல, காட்டுக்கு போகும்கூட இல்லையோ, அப்ப காட்டுக்கு போகும்போதே நல்ல ஒரு க்ஷேத்திரம் பார்த்து நைமிஷாரண்யம் முதலான காடுகள், முன்னாடி பல திவ்ய தேசங்கள் காடா தான் இருந்தது. திருவனந்தபுரம் அனந்தன் காடு அப்படிங்கிற காடா இருந்தது, மதுராந்தகம் மகுளாரண்யமா இருந்தது, ஒரு இடம் சம்பகாரண்யமா இருந்தது, ஒரு இடம் வீக்ஷாரண்யமா இருந்தது, இப்படி எல்லாமே அரண்யமா தான் இருந்தது. அதனால காட்டுக்கு போனா என்ன, காட்டுல எத்தனையோ திவ்ய தேசங்கள் இருக்கேன், அதனால திவ்ய தேசங்களுக்கு போனங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து. இந்த மாடுகள் பின்னாடி போனோம், மாடு போச்சு நாங்களும் போச்சோம் போனோம் அவ்வளவுதான், வேற எதுவும் இந்த புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஏன் மாடு பின்னாடி போனோம்னா கறவைகள் கறக்கிறபடினால மாடு பின்னாடி போனோம். கண்ணன் பார்த்தான், உங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு பாக்கிறேன், ஏதாவது பண்ணிருக்கங்களா, ஏதாவது ஞானம் வந்திருக்கா, ஞானத்துக்காக ஏதாவது புஸ்தகம் பார்த்திருக்கங்களா, யார்கிட்டயாவது உபதேசம் கேட்டிருக்கங்களா, இந்த உபதேசத்துக்காக ஆச்சாரியன் சன்னிதிக்கு போயிருக்கங்களா, இல்ல ஆச்சாரியனை பின்தொடர்ந்து போயிருக்கங்களா, ஆச்சாரிய அனுவர்த்தனம் பண்ணிருக்கங்களா அப்படின்னு கேட்டா அதுக்குதான் பதில் சொல்றா, எங்களுக்கு ஆச்சாரியன் இந்த மாடுதான், மாடு பின்னாடி தான் போயிருக்கோம், நாங்க ஆச்சாரியன் பின்னாடி போல, மாடு பின்னாடிதான் போயிருக்கோம். நாங்க பண்ண காரியம் படிப்பு இல்ல, சாப்பிடுறதுதான், இதுதான் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற, எங்களுடைய குருகுல வாசம் இருந்தபடி அப்படிங்கிற, இதுதான் எங்களுக்கு குருகுல வாசம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, சேர்ந்து உண்போம் அங்க போவோம் சாப்பிடுவோம் அவ்வளவுதானே தவிர எப்படி சாப்பிடணும் தெரியாது, எப்படி போகணும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்ப சரி இதுதான் பண்றோங்கோ, வேற என்ன தெரியும் உங்களுக்கு, எப்படி பண்ணணும்னாலும் தெரியுமானா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து, ஒரு அறிவும் இல்லாதவர்கள், அறிவு இல்லாதவர்கள்ங்கிறது மாத்திரம் இல்ல, அறிவு ஒன்றுமே இல்லாதவர்கள், கொஞ்சமாவது அறிவு இருந்தா அதை பிடிச்சு முன்னு கூறலாம், எங்களுக்கு போய் அறிவு இருக்கு நீ கேட்க கூடாதுங்கிற, என்ன ஆய்குலத்து, எங்க குலம் என்ன பாரு, நாங்க என்ன பண்டிதர்களுடைய குலத்துல வந்திருக்கோமா, யோகிகளுடைய குலத்துல வந்திருக்கோமா, கிழக்கை வழக்கை அறியாத ஒரு ஊர், படிப்பருவுனா என்னன்னே தெரியாத ஒரு குலம், அப்படிப்பட்ட குலத்துல பல் தேய்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு சாயங்காலமா பல் தேய்ச்சு அதுக்கப்புறம் குளிக்கக்கூடிய ஒரு குலம், தலையில துணியை கட்டின்னு மாடு பின்னாடியே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு குலம், பெற்றம் மேய்த்து உண்ணும் குலம், அப்படிப்பட்ட குலத்துல பிறந்த எங்களை பார்த்து உனக்கு என்ன அறிவு இருக்கு, உங்க யோகியதை என்ன, நீங்களா என்ன படிச்சிருக்கோங்கோ அப்படின்னு நீ கேட்டியானால் அப்ப உனக்குதான் அறிவு இல்லைன்னு அர்த்தம், எங்ககிட்ட நீ இப்படி கேட்கலாமா, யாருக்கிட்ட எதை கேட்கறதுன்னு விவசாயம் இல்லையா, நம்ம மாதிரி இருக்கிற சாதாரண ஜீவர்கள் கிட்ட போய் நீ பக்தி யோகம் பண்ணிருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா என்ன அர்த்தம், பக்தி யோகம் எங்க இருக்கு, எங்க அறிவு எங்க இருக்கு, மினுமினு பூச்சி மாதிரி கூட இல்லையே, கத்யோதவத்ரலகு சங்குஜித பிரகாசா, மினுமினு பூச்சியை பார்த்து இது சூரியனுக்கு சமானமா அப்படின்னு கேட்க முடியுமா, சூரியன் இல்லாதப்போ ராத்திரி வேளையில இன்னொருத்தருக்கு உபயோகப்படாமல் தனக்கு மாத்திரம் லைட் அடிச்சுக்கும் இந்த மினுமினு பூச்சி, அந்த மாதிரி கொஞ்சமே அந்த அறிவு கூட எங்களுக்கு கிடையாது, அறிவு கிடையாதுன்னு சொல்ல அறிவு ஒன்றுமே கிடையாது, சர்வேஸ்வரன் இருக்கான் அவனை சரணாகதி பண்ணணும், பக்தி யோகம் தெரியுமான்னு கேட்கிறேன், பக்தி யோகம் தெரிய வேண்டாம், இல்ல கர்மயோகமாக தெரியுமானா, கர்மயோகம் தெரிய வேண்டாம், பின்ன சரணாகதியாக தெரியுமா, சரணாகதியும் தெரிய வேண்டாம், ஈஸ்வரன் இருக்காங்கிறனா அது தெரியுமானா அதுவே பிரச்சனை, அப்படி அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து, கொஞ்சம் அறிவுமே இல்லாதல் இல்லாமல் அந்த அறிவுக்கு பிரசக்தியான குலமே இல்லாத ஒரு குலத்துல வந்து நாங்க பிறந்திருக்கோமே, அதனால ஆக்கிஞ்சன்யத்தை வெளியிடுறார், இதுதான் சரணாகதிக்கு ரொம்ப முக்கியம், விபீஷணன் அப்படிதான் வரார், பரம பாகவதனா இருந்த விபீஷணன் விபீஷணோ விஷ்ணு பக்தியும் வவ்ரே சத்வகுணான்விதா அப்படிங்கிறார். விபீஷன் வரம் கேட்ட போது விஷ்ணு பக்தி வேணும் அப்படின்னு வரம் கேட்டாராம். பரம ஆபத்துல இருந்தாலும் என்னுடைய மனசு தர்மத்துலதான் போகணும் அப்படிங்கிறார், வரம் கேட்டிருக்காரு. என் மனசு தர்மத்தை தவிர அதர்மத்துல என் மனசு போகக்கூடாது அப்படின்னு வரம் கேட்டு வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட விபீஷன் சரணாகதி பண்ண போது தான் யார் அப்படின்னு சொல்லும் போது என்ன தெரியாதா, நான் தான் பரம விஷ்ணு பக்தன், விஷ்ணு பக்தி வரம் கேட்டு வாங்கினவன், தர்மத்திலேயே ருசி உள்ளவன், அதர்மத்தை நினைக்கவே மாட்டாதவன் அப்படின்னு தன்னுடைய யோகிதையெல்லாம் சொல்லலாம். ஆனா அப்படியெல்லாம் சொல்லாமல் பரித்தியக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம் மே ராஜ்யம் ஜீவிதஞ்ச சுகானிச்சன்னு சொல்லிட்டு வந்து சரணாகதி பண்ற. நான் ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன், லங்கையை விட்டுட்டு வந்திருக்கேன், ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவன் அகிஞ்சனன் தான் சரணாகதிக்கு அதிகாரி. பரித்தியக்தா மயா லங்கா, லங்கையை விட்டுட்டேன்னா நன்னா விட்டுட்டேன், மித்ராணிச்சா லங்கையில மித்திரர்களை விட்டுட்டேன், தனானிச்சா ஐஸ்வர்யத்தை விட்டுட்டேன், பரித்தெக்டான நன்னா விட்டாச்சுன்னு இருக்கும். இனிமே எனக்கும் லங்கைக்கும் தொடர்பு இல்லைங்கிற மாதிரி என்னுடைய வீடு வாசல் பந்துக்கள் மொத்த பேரையும் விட்டுட்டேன். ஏன்னு கேட்டா எங்கேருந்து வரேன்னா லங்கையிலேருந்து வரேன் அப்படின்னா என்ன விட்டாச்சுன்னா அங்க ஒரு கிரகம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, லங்கையில எனக்கு ஒரு கிரகம் இருக்கணும், லங்கையில எனக்கு ஒரு பந்து இருக்காருன்னோ, லங்கையில எனக்கு ஒரு வேண்டியவர் இருக்காரு அப்படின்னோ, லங்கையில கொஞ்சம் சொத்து இருக்கு அப்படின்னோ அப்படிலாம் கூட சொல்லிக்கிறது பிடிக்காமல் எல்லாத்தையும் விட்டுட்டு உம திருவடி கிட்ட வந்திருக்கேன். பவத் கதம் மே ராஜ்யம், உமகிட்டதான் என்னுடைய மொத்தமும் இருக்கு, என்னுடைய மொத்த சொத்தும் உம்முடைய திருவடி தான் அப்படின்னு சொல்லிட்டு வராது விபீஷணன். எல்லாத்தையும் விட்டுட்டேன் விட்டுட்டேன் அப்படிங்கிறவர் ஆகாசத்திலே நிக்கிறாராம். கஷ்ட ஏவ வியதிஷ்டதங்க அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் அப்படிங்கிறார். கஷ்ட ஏவ வியதிஷ்டத ஆகாசத்திலே அழகா நிக்கிறாராம், அதாவது லங்கையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார், வந்தவர் நேர இங்க வந்து சமுத்திர கரையில பெருமாள் திருவடியில கீழே இறங்கி தரையில இறங்கி பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணணும். ஆனா தரையிலையும் இறங்க முடியல, ஏன்னா இவரை இறங்கறதுக்கு வானரங்கள்லாம் விடல. விபீஷன் தூரத்துல கூட கல்லெடுத்து அடிக்கலாமா பாக்குறது, சத்ரு வந்திருக்கான் கல்லெடுத்து அடிக்கலாமான்னு வானரங்கள் பாக்குறது. அப்ப லங்கையையும் விட்டுட்டான், இங்க பெருமாள் இருக்கிற இடத்துல இங்கேயும் இறங்க முடியல, ஆகாசத்துல நடுவுல நிக்கிறா. அந்த விபீஷனை பார்த்து வால்மீகி சொல்றார், அந்தரிக்ஷகத்தை ஸ்ரீமான் அப்படின்னவர் கஷ்ட ஏவ வியதிஷ்டதாங்கிறார், ஆகாசத்திலே ரொம்ப அழகா நிக்கிறான் அப்படின்னார், ரொம்ப ஆச்சரியமா நிக்கிறான். ஆகாசத்தில் எப்படி அழகா நிக்க முடியும், கீழே நின்றா தானே அழகா நிக்க முடியும், ஆகாசத்துல தொங்கதான முடியும், ஆகாசத்திலே அழகா நிக்கிறான் ஏன்னு சொன்னார் அப்படின்னு கேட்டார். ஒண்ணுமே இடம் இல்லாமல், இடம் கூட இல்லாமல், பந்துக்கள் யாருமே இல்லாமல், ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறவன் தான் அழகா நிக்கிறான், அவனுக்கு தான் சரணாகதிக்கான ஒரு தகுதி வந்திருக்கு. ஏதாவது ஒண்ணு பிடிச்சுட்டு இது இருக்கு அது இருக்கு அது இருக்குன்னா அப்ப சரணாகதி செய்ய முடியாது. எனக்கு பாண்டித்யம் இருக்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாலோ, இல்ல நான் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாலும் இதெல்லாம் நடக்காது. அதனால அழகா நிக்கிறான், பிள்ளான் ஆச்சரியமா சாதிப்பறான், வெற்றிடத்தை பிரிச்சுட்டு நிக்கிறாங்கிறான். ஆகாசம் தான் வெற்றிடம் தானே, வெற்றிடம் தான் அவனுக்கு இருக்கு, ஒண்ணும் இல்லை அப்படிங்கறதா அவனுடைய பலம். இப்போ அதுதான் பெருமாள் கிட்ட அவனை கொண்டு சேர்க்கறதான். அதனால அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு ஒரு யோகியதை, அயோக்கியதா ஏவ யோகியதா, ஒரு யோகியதையும் இல்லை, ஒண்ணுக்கும் துப்பு இல்லை அப்படிங்கறதா சரணாகதிக்கு தேவையான யோகியதை. எனக்கு துப்பு இருக்கு அப்படின்னா சரணாகதி செய்ய முடியாது. கண்ணன் பார்த்தான், ஏது ஒண்ணுமே இல்லைங்கிறங்களே அப்புறம் எப்படி கேட்கறங்கோ, ஒண்ணுமே இல்ல அறிவும் இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அப்புறம் ஏன் கேக்குறங்கோ அப்படின்னா, உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோ, ஒன்னு இருக்கு எங்க கிட்ட, நாங்களா சம்பாதிச்சது எதுவும் கிடையாது, ஆனா தானா வந்திருக்கிற ஒரு உபாயம், சித்த உபாயம் அது இருக்கு, அது நீதான். உன்னை நீ இங்க பிறந்து எங்க குலத்துல பிறந்து எங்களோட இருக்கே இல்லையா, அப்படிப்பட்ட புண்ணியம் உன்னை எங்க கிட்ட இருக்கு, நீதான் அந்த புண்ணியம், அந்த புண்ணியம் எங்களுக்கு இருக்கு. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டோம், நாங்க சம்பாதிச்சது ஒண்ணுமில்லை, ஆனா நீ இருக்கியே அப்படின்னு சித்தோபாயத்தை சொல்றா சரணாகதியில. அடுத்த விஷயம், நம்மளால எதுவும் செய்ய முடியல அப்படின்னா அந்த ஸ்தானத்துல பகவான் நிக்கிறான் அப்படிங்கிறது தான் சரணாகதி. உபாயஸ்தானத்துல பகவான் நிக்கிறான். ஒருத்தர் என்ன பண்ணார், அவருடைய கிரகத்துல ஏகப்பட்ட ஆபரணங்கள்லாம் இருந்தது, நிறைய ரூபாய் எல்லாம் இருந்தது, அவர் வெளியூர் போனோம், அதனால நல்லா பூட்டிட்டு போலாம் அப்படின்னா அவருக்கு ஒரு பயம், என்னதான் பூட்டினாலும் கள்ளன் வந்துட்டான்னா மொத்தமும் காணாத போயிடும். இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்த, பூட்டினாலும் ரெண்டு நாள் பூட்டினா எப்படியோ தெரிஞ்சுன்னு வந்துடுறான், இதே மனுஷால இருந்தா வரமாட்டேங்கிறான். அதனால பூட்டெல்லாம் பூட்டினா நல்லா ஆட்டி பார்த்தார், ஆனா அவருக்கு மனசுல சந்தேகம் மாத்திரம் போகல. எதிராத்துல பூட்டி இருந்த போதும் வந்தானே. அப்ப என்ன உபாயம் பண்றான்னு பார்த்தார், இவர் பண்ண உபாயம் எதுவும் இவருக்கு சரிப்படல. அதுக்கப்புறம் தான் ஒரு உபாயம் தோணித்து, அவர் நேர போய் தனக்கு வேண்டிய ஒருத்தரை கூட்டுன்னு வந்து விஷயத்தை சொல்லி நீங்க இங்க தங்கிக்கோங்கோ அப்படின்னு விட்டார். ஏன் பூட்டிட்டு போலையா அப்படின்னா, பூட்டெல்லாம் நம்ம முடியல, பூட்டுனுடைய ஸ்தானத்துல நீங்களே இருங்கோ அப்படின்னு பூட்டினுடைய ஸ்தானத்துல அவரை வச்சுட்டு போயிட்டாரான். நீங்களே பாதுகாப்பு, இவருக்கு அந்த அந்த பொருள்களை பாதுகாக்கிறதுக்கு உபாயம் அப்படிங்கிறது பூட்டு வச்சு போட்டுறது. ஆனா அது பலிக்கல, அது தனக்கு சரிப்படலன்னு தோணும் போது வேற ஒருத்தர் கூட்டு நீங்களே பூட்டு ஸ்தானத்தில் நில்லுங்கோ, இது எப்படியாவது நீங்க இருந்தா போரும் அப்படின்னு விட்டார். அந்த மாதிரி ரீதியில பக்தி யோகம் செய்ய முடியாதவன், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் செய்ய முடியாதவன், இந்த சித்தமா இருக்கக்கூடிய பரமாத்மா கிட்ட போய் பக்தி யோகனுடைய ஸ்தானத்துல நீரே இரும், எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த ஸ்தானத்துல நீரே இரும் அப்படின்னு அவரை பிரார்த்திச்சா அது சரணாகுதி. பக்தியோக ஸ்தானத்துல பெருமாள் இருக்காருன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பக்தி யோகத்தினுடைய பலனை கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம், அந்த மோட்சத்தை கொடுக்கிறார். அதனால உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, நீ குறையொன்றும் இல்லாதவனாச்சே, ஏது என்னை கொண்டு போய் இங்க வைக்கிறீங்களே அப்படின்னா, நாங்கெல்லாம் அறிவொன்றும் இல்லாதவர்கள், எங்களுக்கு குறையொன்றும் இல்லாத கோவிந்தனா நீ இருக்க, அதனால சரியாயிருக்கு. அறிவில்லாதவர்களுக்கு குறைவில்லாதவர்கள் அப்படியே இட்டு நிரப்புறா, பள்ளத்தை இட்டு நிரப்புற மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவில்லாமை உன்னுடைய குறைவில்லாமை அப்படிங்கறது நிரப்புறது. நிஷாதானாம் நேதா காபி குலபதி காபி சபரி குச்சேல குஜாசா விரஜயுவதயோ மால்ய கிருதி. பெருமாள்லாம் இட்டு நிரப்புறாராம் பல இடத்துல, குகனோட கூட சேர்ந்திருந்து குகன சகா அப்படிங்கிறார், தத்ர ராஜா குகோ நாம ராமஸ்ய ஆத்மசமஹா சகா அப்படிங்கிறார் வால்மீகி. ராமனுக்கு ஆத்மசமமான சகாவாம், ராமனுக்கு சமமான சகாவாம் குகன் அப்படிங்கிறார். ராமனுக்கு சமமா குகன் எப்படி ஆக முடியும், எந்த விதத்துல ராமனுக்கு சமமா குகன் ஆறார், ராமனுடைய ஐஸ்வர்யம் குகனுக்கு இருக்கா, இல்ல ராமன் படிச்ச வித்யா அந்த ஞானம் அதுதான் குகனுக்கு இருக்கா, இல்ல ராமனுடைய ஆபிஜாத்தியம் சக்கரவர்த்தி குமாரர் அப்படிங்கிற பெருமை இருக்கே அதுதான் குகனுக்கு இருக்கா, இல்ல இவருடைய பராக்கிரமம் தான் குகனுக்கு இருக்கா, ராமனுக்கு சமம் அப்படின்னா எந்த விதத்துல சமமானார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நிஷாதானாம் நேதா கபிகுலபதி, கபிகுலபதியான சுக்ரீவன் இருக்காங்களோ, சுக்ரீவனை தனக்கு சமமா வைக்கிற பெருமாள், எனக்கு சமம் இவர் அப்படிங்கிற தன்னுடைய தோழனா நினைக்கிறாரா, சுக்ரீவனும் தன்னுடைய தோழனா தான் நினைச்சுட்டு இருக்க, எந்த விதத்துல இவாளுக்குள்ள சக்கியம் வருது, லோகநாச புரா பூத்வான லோகநாசனா இருக்கக்கூடியவன் நீங்க, குரங்குக்கு நாசனா இருக்கக்கூடியவன் நீங்க, அவருடைய ராஜ்யம் என்ன இவருடைய குரங்கு ராஜ்யம் என்ன, எந்த விதத்துல சமம் ஆறாள். காபி சபரி குச்சேல குப்ஜாசா, சபரி யாத்திர போய் பழங்கள்லாம் சாப்பிட்டார், குச்சேலன் கிட்ட போய் குச்சேலன் வரும்போது அவள் எல்லாம் சாப்பிட்டார், இவாள்லாம் சமமா வச்சிருக்க, குச்சேலனுக்கு தன்னுடைய ஆசனத்தையே கொடுத்து சமமாக்கிட்ட, தன்னுடைய ரத்ன பரியங்காசனத்தை கொடுத்து சமமாக்கிட்ட, இவர்கள்லாம் எந்த விதத்துல சமமாறாள் அப்படின்னா, பிரபூதை ஸ்ரோதோபிஹி, அவள்லாம் ரொம்ப அதல பாதாளத்துல கீழே இருக்காள், பகவானோ சர்வேஸ்வரன் ரொம்ப உயர்ந்தவனா இருக்கான், பின்ன வேற ரெண்டு பேரையும் சமமாக்குறது பகவானுடைய காருண்யமா, இந்த கருண் பகவானே இறங்கி வந்துடுறான், இவா இருக்கிற இடத்துக்கு பகவான் தானே இறங்கி வந்து சமமாறான், அதான் சமமாறான் அப்படின்னா, இவர்கள்லாம் அவ்வளவு ஒசரம் போய் சமமாறாள் அப்படிங்கிறது கிடையாது, இவா இருக்கிற இடத்துல பகவான் கீழே வந்துட்டபடினால சமமாயிடுறான், அதுதான் கருணை. மலைக்கு மேல அருவி இருக்குன்னு வைப்போம், கீழே பள்ளம் இருக்குன்னு வைப்போம், அப்ப மேல இருக்கிற அருவியில இந்த பள்ளமானது நேர மண்ணு கொட்டு கொட்டி அங்க போகாது, அந்த அருவி மேலிருந்து கீழே கொட்டி இந்த பள்ளத்துல வந்து விழும், இதை சமமாக்கும். மேலதான மழை பெஞ்சிருக்கு, கீழே ஜலம் எப்படி வரும்னா அருவி கொட்டி வரும், அந்த மாதிரி மேல இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய காருண்யம் அப்படிங்கிற அருவினாலே கீழே வந்து அவதாரம் எடுத்து இவாளுக்கு சமமா ஆயிடுறான், குகனுக்கு சமமா ஆயிடுற பெருமாள். கருணையினாலே சமமாறார். அந்த மாதிரி அறிவொன்றும் இல்லாத எங்களுக்கு நீ சமமாறபடி குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, நீ அத்தனை காரணியம் உனக்கு இருக்கிறபடினால உனக்கு குறைவதும் இல்லாதபடினாலே எங்களுக்கு சமமா இருக்க, சமமா இருக்க மாத்திரம் இல்ல எங்களுக்கு அனுகிரகம் பண்றதா இருக்க. அதனால நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, எதுவும் இது பண்ணல அது பண்ணலன்னா நீ இருக்க, நீ இருக்கும்போது உனக்கு ஏதாவது குறை இருந்தா பரவாயில்ல. என்ன குறை அப்படின்னு கேட்டா, அவர் இருந்தும் அவர் ஆசிரியிக்க முடியாது அப்படின்னா ஒரு குறை. சிதை குண்டத்துல இருப்ப அங்கதான் போய் பார்க்கலாம் அப்படின்னா குறை. ஆனா அப்படி இல்லையே, நீ இங்க வந்திருக்க, உந்தன்னை பிறவி பிறந்தனை, எங்களோட பிறந்திருக்கே நீ இல்ல. அவர் பிறந்தாலும் அவர் யாரோடையும் கலந்து பழக மாட்டார், பேச மாட்டார், யாரும் அவரோட பேச முடியாது அப்படின்னா அது ஒரு குறை. ஆனா அப்படி கிடையாது, குறை ஒன்றும் இல்ல கோவிந்தா, நீதான் எங்களையும் விட்டுட்டு மாட்டோடு கூட பழகிறிய, எங்களுக்கும் மேல இன்னும் உன்னை தாழ்த்திண்டு மாடுகள் மேய்ச்சின் மாடோட பழகின்றிருக்கிய கோவிந்தனா இருக்கிய. அப்ப அந்த குறையும் இல்ல, என்னதான் குறை இருக்கு. சரணாகதிக்கு முக்கியமானது சௌலபியம் அப்படிங்கறதும் சௌசீல்யம் அப்படிங்கறதும் வாத்சல்யம் அப்படிங்கறதும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. சௌலபியம் அப்படின்னா பகவான் ரொம்ப சுலபனாக நமக்கு கிடைக்கும்படியா இருக்கான் அப்படின்னா உந்தன்னை பெருவி பெருந்தனைங்கிறார். சௌசீல்யம் எல்லாருடையும் கலந்து பழகிறான் அப்படிங்கிறதுக்காக கோவிந்தா அப்படிங்கிறார். இதெல்லாம் வச்சு பார்த்தா குறை ஒன்றும் இல்லாத நம்மளோட அதுதான் சொல்ற, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படிங்கிறது நம்மாழ்வாருடைய சரணாகதி கோசரம். புகழொன்றில்லா அடியேன் அப்படின்னு தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தை சொன்னவர், உன்கிட்ட சரணாகதி பண்றேன் அப்படின்னவர் எப்படிப்பட்ட உன்கிட்ட அப்படின்னு கேட்டானா, நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, நீ திருவேங்கடத்துல எங்களுக்காக நாங்க இருக்கக்கூடிய இடத்துல எப்போ வந்திருக்கையோ எங்களுக்கு சுலபனா இருக்கேயோ அதனால உங்ககிட்ட சரணாகிதி பண்றேன். நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, என்னை ஆழ்வானேங்கிறார். எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, நான் இருக்கிற இடத்துக்கு வந்து என்னோட கூட பழகி எனக்கு ராஜ் என்னை ஆழ்பவனாக என்னை மேய்ப்பவனாக எனக்கு நீ அப்படின்னு சொல்லும் பவனாக நீ இருக்க. ஐந்தை மாநகரில் அமர்ந்தவன் எமக்காய் அப்படின்னு சொல்ற மாதிரி எமக்காக நீங்க வந்திருக்க அப்படின்னு வந்து கொஞ்சம் அப்ப நான் சரணாகிதி பண்றேன். அப்போ சௌசீல்யம் இருக்கு, சௌலபியம் இருக்கு, வாத்சல்யம் இருக்கு, சுவாமித்வம் இருக்கு, குறை எதுவுமே இல்லை. இதுல ஏதாவது உள்ள குறை இருந்தா சரணாகதி பண்ண முடியாது அப்படின்லாம். நீயோ கோவிந்தன் அவதாரம் பண்ணி எங்களுக்கு சமமா அவதாரம் பண்ணிருக்க அப்படின்னால குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோட வேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா அப்படிங்கிற அழகான வார்த்தை. அறிவொன்றுமில்லாத அப்படின்னு சொல்லிட்டு அதே வேகத்துல குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னது, அவனை ஆசிரியக்கும்படி அவன் இருக்கான், எந்த குறையும் இல்லாதவன். அது மாத்திரம் இல்ல பலன் தராம விட்டுடுவானோ அப்படின்னு கிடையாது, அந்த குறையும் கிடையாதான். ஏன்னா எல்லாருக்கும் அந்த சரணாகதி பண்ண உடனே அந்த பொறுப்பை தான் ஏத்துண்டு தங்கிட்ட ஏதோ குறை இருக்கிற மாதிரி நினைக்கிறான். நமக்கு பலன் தர்ற வரைக்கும் இவன் பிரார்த்திக்கிறான், ஏத்த தேகாவசானேமாம் துட்பாதம் பிராபய சுயம், இந்த சரீர முடிவுல எனக்கு மோட்சம் கொடுத்துரும் அப்படின்னா உடனே அந்த சரணாகதியை ஏத்துண்டுட்டான் பகவான். இவனுக்கு மோட்சம் கொடுக்கற பொறுப்பை பகவான் ஏத்துண்டுட்டான். ஏத்துண்ட அப்புறம் என்னாச்சுன்னா இவனுக்கு குறைப்போ பகவானுக்கே குறை, இவனுக்கு எப்பதான் மோட்சம் கொடுக்கலாம், அது வரைக்கும் இதை வச்சிருக்கான், மோட்சம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டோமே எப்போ மோட்சம் கொடுக்கணும் எப்போ மோட்சம் கொடுக்கணுமோ அப்படின்னு காத்துருக்கான் பகவான். அது தன்னுடைய குறையா நினைச்சிட்டு இருக்கான். இந்த சரணாகதி பண்ணவனும் அவன் சௌக்கியமா இருக்கான், கிருதகத்யா அப்படின்னு பெயர். நம்ம எல்லாம் செஞ்சாச்சு, இனிமேல் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, மோட்சம் கிடைச்சிடும் நமக்கு, பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணியாச்சு அப்படின்னு அவன் நிம்மதியா போயிடுவான். ஆனா பகவான் பாவம் இவனை இப்படியே மோட்சத்துக்கு கொடுவான், அதுக்குள்ள இவன் பண்ற அபச்சாரங்கள்லாம் வேற இருக்கு. இந்த அபச்சாரத்துக்கெல்லாம் ஒரு வழி பண்ணி மன்னிக்க வேண்டியதெல்லாம் மன்னிச்சு சிக்ஷை கொடுக்க வேண்டியதெல்லாம் சிக்ஷை கொடுத்துட்டு என்னென்னமோ பண்ணி இந்த தேக அவசானத்தை இவனை மோட்சம் கொண்டு போற வரைக்கும் பகவானுக்கு குறைதான். அதுக்கப்புறம் என்ன கேட்டா, மோட்சத்தை கொடுத்தாச்சுன்னா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அப்படி பார்த்தா எல்லா விஷயத்திலையும் கேட்ட பலனை கொடுத்துடுறபடினால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. யாருக்காவது பலனை கொடுக்க முடியாமல் தவிச்சான் அப்படின்னா அப்ப குறை இருக்கும். பாண்டவர்களை எப்படிலாம் காப்பாத்தினான், பாண்டவரை பல பஞ்சவரை பல பலகையில் காத்தார் வந்தார், பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தான். ஏன்னா பாண்டவர்கள்லாம் சரணாகதி பண்ணிட்டார், பண்ணினான்னா அவளுக்கு ராஜ்யத்தை கொடுத்துடணும், பாஞ்சாலி குழல் முடிக்கணும், சரணாகதி ஏத்துண்டாச்சு. ஆனா அதுக்குள்ள எத்தனை ஆபத்து வருது, நாராயணாஸ்தம் வருது அர்ஜுனனுக்கு, நாராயணாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றணும், வைஷ்ணவாஸ்திரம்னு வருது, வைஷ்ணவாஸ்திரத்திலேருந்து காப்பாற்றணும், நாகாஸ்திரம்னு கர்ணன் பிரயோகம் பண்ணது அதிலிருந்து காப்பாற்றணும். இப்படி திவ்யமான அஸ்திரங்கள் வரும்போதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு கண்ணன் தானே முன்னாடி நின்று நின்று நின்று காப்பாற்றி கொடுக்கறான் அர்ஜுனன். அதுதான் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. காப்பாற்றணும்னு ஆரம்பிச்சாச்சுன்னா, சரணாகிதை ஏத்துண்டாச்சுன்னா எப்படியாவது காப்பாற்றிடுவான். அர்ஜுனா என்னால முடியல அப்படின்னும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்றதோ கிடையாது. அப்படி அழகா வியாக்கியானம் பண்றேன். இந்த குறைவொன்றும் இல்லாத கோவிந்தாங்கிறதுக்கு சுவாமி தேசிகன் பண்ண வியாக்கியானம் பார்க்கணும். ஒரு பாசுரம் இருக்கு இதுக்குன்னு. பகவானை ஆசிரியிக்க முடியாத குறை அப்படிங்கிறதும் கிடையாது. ஏன்னா ரொம்ப சுலபமாக ஆசிரியிக்க முடியும். புருஷகாரமா பிராட்டி வேற இருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு குறிப்பு கொடுத்து நம்மளையும் பரநியாசத்தை ஏத்துக்கிறார். எல்லாத்துக்கும் மேல கட்டாயம் பலனும் கொடுத்துறபடினாலும் குறை ஒன்றும் இல்லாத பலன் கொடுக்கலேனா தன்னுடைய குறையா நினைச்சிட்டு இருக்கா. ஐயோ அவனுக்கு பலன் கொடுக்க முடியலையேங்கிறத தன் குறையா நினைக்கக்கூடியவரான அப்படின்னால தன் குறைய போக்கிக்கிறதுக்கு அவனே என்ன பிரயாசம் பண்ணணுமோ அதை மொத்தத்தையும் பண்ணி தன் குறைய போக்கிக்கிறார். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தானா தன் குறையை போக்கிக்க கூடிய கோவிந்தான் அர்த்தம். அறியாத இடைச்சி அரும் அறியும் வண்ணம் அம்புயத்தாளுடன் அண்ணாள் அவதரித்த குறையாதுமில்லாத கோவிந்தா நின் குறை கடற்கு அடைக்கலமாம் குறிப்பில் தந்தாய். வெறியாரும் மண்மகளும் நீயும் விண்ணில் விண்ணவர்கள் அடிசூட இருக்கும் மேன்மை குறையாத வினயகற்றி அடிமை கொள்ள குறுக ஒரு நன்னாள் நீ குறுத்திடாயே அப்படின்னு பாசுரம். குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து நீ எங்களுக்கு ஆசிரியிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் உன்னுடைய குறை நீங்கி எங்களுக்கு நல்ல க்ஷேமத்தையும் கொடுக்கற அப்படிங்கிற அதனுடைய அர்த்தமா அந்த பாசுரத்தை சொல்ற. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. ஏது சரணாகதி சரணாகதி அப்படிங்கிறானே, இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சரணாகதினா சம்பந்தம் இல்லாதவாளுக்கு சம்பந்தத்தை உண்டு பண்றது சரணாகதியா இல்ல ஏற்கனவே இருக்கிற சம்பந்தமா? நான் அழகா சொல்ற உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு அனாதியான உறவு, அது விட்டு போக முடியாது. உன்னாலையும் விட முடியாது, என்னாலையும் விட முடியாது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் விட முடியாது. அதனால சரணாகதியை ஏத்துடுவான் பகவான். கட்டாயம் ஏத்துண்டே ஆகணும் இந்த உறவு இருக்கிறபடினால். எப்படி சீதாதேவியை போய் லங்கையில கூட்டுக்கிறாரோ, போய் வானர சைன்யத்தை திரட்டிண்டு சமுத்திரத்துல அணை கட்டி அங்க போய் யுத்தம் பண்ணி ராவண சம்ஹாரம் பண்ணி சீதாதேவியை கூட்டுக்கிற. ஏன்னா அத்தனை உறவு பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் அந்த மாதிரி விட்டு போகாத உறவு. யார் எப்போ சரணாகதி பண்றான்னு காத்துண்டு நம்மளை கூத்துண்டாகணும் பகவான். சேஷகா நம்மளாம் சேஷன், பகவான் சுவாமி நம்மளாம் அவனுடைய சொத்து. அவனுடைய சொத்து அவன் தானே காப்பாத்திக்கணும். அப்ப காப்பாத்திக்கிறதுக்கு யார் எப்போ சரணாகதி பண்ணுவான்னு பார்த்து காத்திருந்து அவன் உடனே காப்பாத்தின் ஆகணும். வேற வழி இல்ல. நீ பண்ணா பண்ணடா நான் போறேன்னு சொல்ல முடியாது. உன்னுடைய சொத்து தானே இது, அப்ப நீ தானே காப்பாத்தணும். அதான் உந்தன்னோடு உறவே நமக்கு எங்க கொழியாது. உன்னோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு இருக்கே, நீ சுவாமி நான் சேஷன் அப்படிங்கிறது, அது ஒரு நாள் நமக்குங்கிற. உன்னாலையும் முடியாது, உன்னாலையும் ஒழிக்க முடியாது, என்னாலையும் ஒழிக்க முடியாது, ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ஒழிக்க முடியாது. உந்தன்னோடு ஏன்னா விதி நிர்மித மேத தன்மைங்கிற ஆளவந்த இதெல்லாம் அனாதியான சம்பந்தம்பா. கிருப்பையா பாலையா இந்த சம்பந்தத்தை பரிபாலனம் பண்ணா போறோம். ஆமா வாஸ்தவம் தான், நீ எனக்கு தாசன் தான் அப்படிங்கறத நீ ஒத்துக்கோ, நானும் ஒத்துக்கிறேன். நீ ஒத்துண்டா எனக்கா பாத்தீங்கடா. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. கோவிந்தா அப்படின்னு சொல்லும் போதே உந்தன்னோடு ஒரு வேலை நமக்கு குறிக்கொழியாது. நீ எப்ப எங்க கிட்ட வந்துட்டையோ, நீ சீதை குண்டத்தில் இருந்துட்டு உனக்கு எனக்கு என்ன வருவோம் கேட்டாலாவது கொஞ்சம் பிரச்சனை வரும். சாஸ்திரங்கள்லாம் எடுத்து சொல்லணும். நீதான் இப்ப எங்க குளத்திலயே வந்துட்டே, மதுரையில அவதாரம் பண்ணி மதுரையும் விட்டுட்டு ஆயர் குளத்துல வந்து எங்களோட வந்து கலந்துட்டு அப்புறம் என்ன வருவோம் கேட்க முடியாது. அதுவும் கோவிந்தன் கேட்க முடியாதான். அப்படின்னா அர்த்தம் கேட்டா கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்தது. கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்கும்போது இந்திரன் வந்து கோவிந்தான் திருநாமத்தை இந்திரன் தான் வச்சான். கோவர்தனகிரியில கோவர்தனகிரியை பிடிச்சுன்னு ஏழு நாள் நின்றார் இல்லையா, அது முடிஞ்சப்புறம் கோவர்தனகிரி மேல கிருஷ்ணனை ஏல பண்ணி இந்திரன் தான் பட்டாபிஷேகம் பண்றான். அப்ப கோவிந்தான்னு சொன்னான். இதெல்லாம் இந்த பசங்க பார்த்துட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கான பெண்கள் பார்த்துட்டு இருக்கா, பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இது என்னடா, கண்ணனை யாரோ உட்காந்து வைக்கிறாளே, சிம்மாசனத்துல உட்காந்து வைக்கிறாளே, அபிஷேகங்கள்லாம் பண்றாளே, தேவர்கள்லாம் கீழே விழுந்து சேவிக்கிறாளே, கிரீடத்தினாலும் சேவிக்கிறாளே அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த பசங்களுக்கு சந்தேகம் வந்து கண்ணன் இறங்கி வந்த உடனே ஒரு கேள்வி, கண்ணா நீ யார் முதல்ல அதை சொல்லு. இது என்ன கேள்வி, நீ யாருன்னா என்ன கேள்வினா, மலையை ஏழு நாள் பிடிச்சிட்டு நிக்கிறேன், திடீர்னு பார்த்தா மேல ஏறி உக்காண்டுக்கிறேன், உடனே எல்லாரும் உனக்கு அபிஷேகங்கள்லாம் பண்றான், எங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு நீ என்ன தேவனா யக்ஷனா கந்தர்வனா, நீ எங்களை சேர்ந்தவன் இல்ல, உங்ககிட்ட ஏதோ விசேஷம் இருக்கு, நீ தேவனா யக்ஷனா கந்தர்வனா அப்படின்னு கேட்டா உடனே கண்ணன் அழ ஆரம்பிச்சுட்டான். இவ கேள்வி கேட்கறா, கண்ண ஜலம் ஜலமா கொட்டுரு, ஏண்டாப்பா அழற, ஏன் அழற, ஏன் அழற அப்படின்னா, இனிமேல் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதா இருந்தா உங்களை விட்டு போயிடுறேன் அப்படின்னா, ஒருத்த பேர் கண்ணா என்னை விட்டு போகாத, நீ யாருங்கிறத மாத்திரம் சொல்லு அப்படின்னா, நாகம் தேவகா ந கந்தர்வகா, நான் தேவன் இல்லை கந்தர்வன் இல்லை, அகம் ஓ பாந்தவோ ஜாதகா, உங்களுடைய பந்து நான், உங்களை சேர்ந்தவன், உங்களுடைய உறவுக்காரன் என்ன நினைச்சுக்கோங்க போறோம், வேற எதுவும் தெய்வ பண்ணி நினைக்க வேண்டாம் அப்படின்னா, நான் கண்ணன் கோவிந்தா அப்படின்னு சொன்னே கண்ணன் சொன்னா இல்லையா, அப்ப கோவிந்தா உந்தன்னோடவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது, நீயும் ஒழிக்க முடியாத ஒரு உறவு இதான் இப்படி சொன்ன, உங்களுக்கு உறவுன்னு சொன்னி, நமக்கு உறவு நமக்காக அவன் இருக்கான்ங்கிறத காமிக்கத்துக்கு தானே அவதாரமே, கிருஷ்ண அவதாரமே அதுக்காக தானே, உங்களுக்காக நான் இருக்கேன் சித்தமா இருக்கேன்னு காமிக்கத்துக்கு தானே, நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தரும் சீரி அருளாதே. சரணாகத்தில இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, பிராதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு பெயர், பகவானுக்கு பிரதிகூலமா போக கூடாது, என்னைக்குமே யாருக்கிட்ட சரணாகதி பண்றோமோ அவருக்கு அனுகூலமா இருக்கணும், அவருக்கு நேர் எதிர போகக்கூடாது, அதனால அத க்ஷாபனம் மன்னிப்பு கேட்டுக்கிற, கண்ணா உனக்கு எதிரா ஏதாவது சொல்லி இருந்தா எங்களை மன்னிச்சுக்கணும், உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரிய அருளாது, உன்னை சிறு பேராக உன்னுடைய சிறுமியை வச்சு நாங்க ஏதாவது பேசியிருந்தோம்னா கோபிச்சுக்காத, மன்னிச்சுக்கோ, இறைவா நீ தாராய் பறை, இறைவானா சுவாமின்னு அர்த்தம், இவங்களுக்கெல்லாம் பறை கொடுக்கணும் அனுகிரகம் பண்ணணும்ங்கிற, சிறு பேரழைத்தனும் அப்படின்னா அப்படி ஒண்ணும் சொல்லலையேன்னு கண்ணன் பாக்குறான், என்ன சிறு பேர் சொன்னுங்க, எனக்கு சிறுமியா என்ன சொன்னுங்க அப்படின்னா, ஏதோ எங்களுக்கு சமமா நடிச்சென்று சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கோம், சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் அப்படிங்கிற அர்ஜுனன், கண்ணன் விஸ்வரூபத்தை காமிச்ச உடனே அர்ஜுன் பயந்து போயிட்டான், எப்படிப்பட்ட விஸ்வரூபம், லோகம் மொத்தமும் வாய்க்குள்ள போயிட்டு இருக்கு, இவனை போய் பார்த்து சகான்னு சொல்லியிருக்கோம் நம்ம, என்னுடைய சகானும், ஹே கிருஷ்ணா ஹே யாதவா, ஹே கிருஷ்ணா இங்கவா, ஹே யாதவா சாப்பிடலாம் வரையா, இப்படிலாம் பேசியிருக்கோமே, தோல்ல கை போட்டுண்டு இப்படிலாம் பழகியிருக்கோம், விஸ்வரூபம் எடுக்கக்கூடியவன் சாட்சாத் பரபிரம்மமாச்சே அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு அபராத க்ஷாபனம் வேண்டாம், கண்ணா என்னை மன்னிச்சுக்கோப்பா, என்னென்னமோ நான் பேசிட்டேன், அந்த மாதிரி இப்ப சரணாகதி பண்றதா இருக்கிறபடினால உன்னை பத்தி என்னென்னமோ நாங்க பேசியிருந்தாலும் அதெல்லாம் மன்னிச்சுக்கோ, உந்த அன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே, சீரி அருளாதே, சீராதே இல்லை சீரி அருளாதே, சீரி அருள வேணாம், ஏன்னா அனுகிரகத்தோட அருள் பண்ணுங்கிறார், சீர்றது கூட ஒரு அருள் தான், ஆனா அந்த அருளை பண்ணாதங்கிற, கண்ணன் மறுபடியும் பார்த்தான், அப்படி என்ன பண்ணுங்க நீங்க, அப்படி என்ன சிறுமை வா சொன்னா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே, என்ன சிறுமைனா ஒண்ணுமில்ல, உன்னை போய் பார்க்கடவுள் பையத்துகின்ற பரமன் அப்படின்னும் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொன்ன போலயோ அதுதான் சிறு பேரா, கோவிந்தா அப்படிங்கறதுதான் பெரும் பேர், பெரிய பெயர், கோவிந்தான்னு பட்டாபிஷேகம் பண்ண உடனே கோவிந்த நாமம் தான் எல்லாரும் சொல்லணும்னு விட்டான், இந்த நாமங்கள்லாம் சொல்லக்கூடாதான், உத்தமன் அப்படின்னும் பரமன் அப்படின்னும் பரபிரம்மம் அப்படின்னும் இது சொல்லக்கூடாது, ஏன்னா நமக்கும் அவனுக்கும் என்ன உறவு இருக்கோ அதுதானே சொல்லணும், நமக்கு சமமா எப்போ வந்துட்டானோ அப்ப அந்த உறவு பிடிச்சிருந்தானே சரணாகதி பண்ணணும், இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இப்ப சொல்லிட்டு என்ன, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கார்னா இருக்கட்டுமே வைகுண்டநாதனா, ஸ்ரீராஜ்ல இருக்காருன்னா இருக்கட்டுமே ஸ்ரீராஜ் நாதனா, இப்ப கோவிந்தனா நமக்கு சமமா இருக்கார் அப்படின்னா இதை சொல்லணும், அதனால உந்தன்னை சிறு பெயர் அழைத்தனவும் அந்த பரமன் அப்படின்னும் உத்தமன் அப்படின்னு சொன்ன பெயர்லாம் சிறு பெயர், அத சொன்னத நீ கோவிச்சுக்காத, அதனாலதான் போன பாட்டிலே கூடாரவெல்லி பாட்டிலேருந்து கோவிந்த நாமம் தான், கூடாரவெல்லும் சீர் கோவிந்தா, இந்த பாட்டிலையும் கோவிந்தா, அடுத்த வாட்டையும் சிற்றஞ்சிராடி வாட்டிலும் கோவிந்தா தான் வரப்போர். கோவிந்தனம் தான் என்னங்க சொல்ல போறோம். இந்திரன் தான் பட்டாபிஷேகம் பண்ணான், இந்திரன் தான் கோவிந்த இதி சாபியதாது அப்படிங்க சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்னு சொன்னது இந்திரன் தான் முதல்ல. எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஆரம்பமே கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி கோவர்தனகிரியில இந்திரன் தான் ஆரம்பிச்சு வச்சான். கோவிந்தன் அப்படின்னா மாடு வைக்கிறோம் அர்த்தம், பல அர்த்தம் உண்டு இதுக்கு. கோவிந்தாங்கிற திருநாமம் பெருமாளுக்கு முன்னாடியே உண்டு. எப்ப வேதத்தை கொடுத்தானோ அப்ப கோவிந்தன், எப்ப பூமியை சிருஷ்டிச்சானோ அப்ப கோவிந்தன், பலவிதமா கோவிந்தன். எப்ப சூரியனை சிருஷ்டிச்சானோ அப்ப கோவிந்தன், எப்ப சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கானோ அப்ப கோவிந்தன், எப்ப நமக்கெல்லாம் வார்த்தைகளை கொடுத்தானோ அப்ப கோவிந்தன், எப்ப வேதங்கள்னாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுறானோ அப்ப கோவிந்தன். பல அர்த்தங்கள் இருக்கு கோவிந்தன். ஆனா இப்ப என்ன அர்த்தம் கேட்டா கோஷ்டா தியக்ஷேபி கோவிந்தா அப்படின்னு அமரகோஷம் சொல்றது சம்ஸ்கிருதத்துல டிக்ஷனரி. கோவிந்தன் அப்படின்னா கோஷ்டா தியக்ஷன், மாடு மேய்க்கிறவன், கொட்டையெல்லாம் வச்சு மாடு மேய்க்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தம் இப்ப கிடைக்கிறது. அப்போ அந்த மாதிரி மாடு மேய்க்கிற குலத்துல பிறந்து எங்களோடு கூட மாடு மேய்க்கிறவனா இருக்கிறவன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றது இந்த திருநாமம். இதுதான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். சர்வத்திரங்கிற எல்லாரும் கோவிந்த நாமத்தையே சொல்லுங்க. அப்படிப்பட்ட கண்ணனை போய் அந்த நாமத்தை எதுக்கு சொல்லணும்? அதுவும் இல்லாமல் நமக்கு நெருக்கம் எதுவோ அதுதான் சொல்லணும். ஒரு ஒருவனுக்கு கல்யாணம் ஆச்சு, விதேசத்தில் இருக்கக்கூடியவன், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவன் இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு பாரத தேசத்துக்கு வந்தான், கல்யாணத்தை பண்ணிட்டான், உடனே விதேசத்துக்கு கிளம்பி போக வேண்டியதாயிடுச்சு. கல்யாணம் பண்ணி நான் நிற்க முடியல. இப்ப முன்னாடியே அந்த பெண்ணை வந்து நெற்றிலாம் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு பேசி அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளும் இவகிட்ட ரொம்ப பிரீத்தியோட இருக்காள், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்காள். ஆனால் என்ன பண்றது, பிரிய வேண்டிய சமயம் வந்துருச்சு. இவன் அங்க போய் அதுக்கப்புறம் தான் அவளை கூட்டுக்கணும். அதுக்கே நடுவில் நிறைய வருஷம் இருக்கு, 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும். அதனால கல்யாணம் பண்ணிட்டு இவகிட்ட பேசினான், இவகிட்ட பிரீத்தியோட இருக்கான், இவளை பார்க்கணும்னு ஆசையோட இருக்கான், நித்தியம் போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கான், விதேசத்துல இருக்கான். ஆனா இவளோட நேர பார்த்து பேச முடியல. அப்படி விட்டு 2 வருஷம் கழிச்சு அவனுடைய டியூட்டி எல்லாம் நிறைய பார்த்து நிறைய நல்ல படிப்பு எல்லாம் படிச்சு இன்னும் பெரிய பதவி பெரிய அந்தஸ்து எல்லாம் வச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு அங்கிருந்து மறுபடியும் பாரத தேசத்துக்கு வந்தானா. ரொம்ப ஆசையோட வரான், அவளை பார்த்து பேசணும், ஏகாந்தத்துல அவளை பார்த்து பேசணும் அப்படின்னு ஆசையோட வரும்போது, ஆனா இங்க என்ன ஆச்சு, அவனுடைய அப்பா இவன் நல்ல பதவி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானா, அதனால இவனுக்குன்னு ஒரு தடபுடலா வரவேற்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏகப்பட்ட ஜனங்கள் ஊர்ல இருக்கிற நிறைய பேரை கூட்டு, பெரிய மனுஷா எல்லாம் கூட்டு, என் பையன் அமெரிக்காவில் இந்த மாதிரி பட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு அது பெருமை அடிச்சுக்கிறதுக்காக எல்லாரையும் கூட்டு வச்சுட்டேன். இவன் இறங்கி அங்கிருந்து வந்து பார்த்தா, இவளோட ஏகாந்தமா பேசலாம் அப்படின்னு வரும்போது பார்த்தா ஏகப்பட்ட ஜனங்கள் நிக்கிறான், நிறைய பார்ட்டி எல்லாம் இருக்கு, மீட்டிங் எல்லாம் இருக்கு, எல்லாரும் இவனை கொண்டாடுறா, எல்லாரும் இவனை பாஸ் அப்படிங்கிறா, எல்லாரும் மகாபடிப்பாளி அப்படிங்கிறா, என்னென்னமோ ஸ்தோத்தம் பண்ணிட்டு என்னென்னமோ கை குலிக்கண்டு இவனுக்கு சமம் யாரு உண்டு அப்படின்னா இவன் தான் பெருமை சேர்க்கிறான் அப்படின்னு இவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி கை குலுக்கண்டே இருக்கா தவிர அவளோட பேசவே முடியல. இவனுக்கு சந்தர்ப்பமே இல்லை. இவன் மனசுலயோ ஒரே ஏக்கமா இருந்துட்டு இருக்கச்ச. இப்படி இருக்கும்போது ராத்திரி 8 மணி, 9 மணி, 10 மணி ஆகும்போது மொத்த ஒத்தரா போவாளா, எப்படாப்பா போக போறாள் அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது இவன் மாடியெல்லாம் அந்த ரூமுக்கு போறான். அங்க அவன் உட்காந்துருக்கா. இவன் போன உடனே வாங்கோ பாஸ் அப்படிங்கிறான், பாஸ் மேனேஜரே, படிப்பாளியே, அறிவாளியே அப்படிங்கிறான். எல்லாரும் சொன்னதா எடுத்து சொல்றான், நீங்க என்னென்னமோ படிச்சிருக்கோங்க, உங்களுக்கு சமம் யாரும் கிடையாது அப்படிங்கிறான். உடனே இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஏமா என்ன போய் இப்படி சொல்ற, ஏதோ 3வது மனுஷன் சொல்றா போய் பாஸ் அப்படிங்கிறியே, எஜமானன் அப்படிங்கிறே, நான் யாரு, உனக்கு ரொம்ப வேண்டி வந்தானே, உனக்கு ரொம்ப வேண்டியவனே, என்ன அப்படிலாம் நீ சொல்ற, என் பெயரை சொல்லு அப்படிங்கிறான். அவள் அப்படி சொல்லுவா, நீ அப்படி சொல்லலாமா, நீ என் பெயரை சொல்லு அப்படிங்கிறானா. அந்த மாதிரி அத்தியந்த பிரீத்தியோடு கூட நாம இருக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கிற பகவானை பார்த்து ஏதோ சீவை குண்டனாதா அப்படின்னு சொல்றத காட்டும் கோவிந்தான்னு சொன்னாதான் அவனுக்கே ரொம்ப இஷ்டமா. அதனால உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே, இறைவா நீதாராய் பறை, இறைவானா சுவாமித்துவம், நம்மளை எல்லாம் நியமனம் பண்ணக்கூடியவன், சரணாகதிக்கான குணங்கள்ல பகவானுக்கு இருக்கிற குணங்கள்ல சுவாமித்துவம் முக்கியமானது. எகிரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் அப்படிங்கிறது சுவாமித்துவத்தை சொல்றது. சுவாமி தேசிகனும் அந்த பாசுரத்தில் அழகா சொல்றார். ஐந்து மாநகரில் அமர்ந்தவன் எமக்காய் அப்படின்னு சொல்லும் போது, உலகம் மொத்தமும் நீதான், உன்னுடைய வழக்கா இருக்கு அப்படிங்கிறார். அதனால இறைவா நீ தாராய் பறை, நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை. பிரார்த்தனைங்கிறது கோத்திருப்ப வரணம் அப்படின்னு பெயர். சரணாகதியில பிரார்த்தனை பண்றது ரொம்ப முக்கியம். சரணாகதியுடைய அங்கங்கள்லாம் இதுல இருக்கு. ஆனுகூல்யச்ச சங்கல்பா பிராதிகூல்யச்ச வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கோத்திருத்வ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேபகார்பண்யே ஷத்விதா சரணாகதி ஹீன. ஆறு அங்கம் சரணாகதி, ஆறும் இந்த பாசுரத்தில் இருக்கு. விஸ்தாரமா பார்க்கணும் அத. கோத்திருத்வ வரணம் அப்படின்னா பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கணும், எனக்கு இந்த பலன் வேணும், அதுக்காக சரணாகதி பண்றேன்னு பிரார்த்திக்கணும். அதுதான் இறைவா நீ தாராய் பறை என்று பிரார்த்திக்கிறார். இப்படி சமஸ்த அங்கங்களோடு கூட சரணாகதி எப்படி இருக்கும் அப்படிங்கறது இந்த பாசுரம் அழகா சொல்றது. ஆண்டாள் கோபிகா ஸ்திரீகளோடு சேர்ந்து இருந்து கண்ணன் கிட்ட கைங்கரியத்துக்காக சரணாகதி பண்ணார் அப்படின்னு உபாயத்தை அழகா சொல்லக்கூடிய பாசுரம் இது. இதுக்கு தனியா சுவாபதேசம் அப்படிங்கிறது தேவையில்லை, ஏன்னா இதுவே சுவாபதேசமாகவும் இருக்கு, இதுவே அந்யாபதேசமாகவும் இருக்கு. கரவைகள் பின் சென்று காலம் சேர்ந்துன்போம் அப்படின்னா வேணா ஆச்சாரியர் பின்னாடி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வேணா அர்த்தம் சொல்லலாம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து அப்படிங்கிறது சரணாகதியினுடைய ஆச்சிஞ்சன்யத்தை சொல்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுவே சரணாகதி தத்துவத்தை அழகா சொல்ற பாசுரமா இருக்கு. புந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா முடியுங்கிறது ரொம்ப முக்கியம். சரணாகதியில சித்தோபாயம் தான் ரொம்ப முக்கியம். சாத்தியோபாயத்தை காட்டலும் சாத்தியோபாய வசீகிருத்தனான சித்தோபாயம் அப்படிங்கிற, அதாவது நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நாம பண்றத ஒரு சாக்கா வச்சுண்டு ஏதோ இது பண்ணிட்டானே அப்படின்னு சாக்கா வச்சுன்னு பலன் கொடுக்க சித்தமா இருக்கக்கூடியவன் உடனே பலன் கொடுக்கானே, அப்ப அவன் தான் உபாயம். நாம பண்றது வெறும் சாக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆயிரம் வருஷ காலம் பக்தி யோகங்கள்லாம் பண்ணி இந்திரியங்களையெல்லாம் அடக்கி கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் பண்ணா கிடைக்கக்கூடிய மோட்சத்தை ஏதோ காலில் விழுந்தா உடனே கொடுத்துடுறான் அப்படின்னா, ஒரு சாக்குக்காக உடனே கொடுக்குறான் அப்படின்னா, அப்ப நான் தான் காலில் விழுந்தேனே என்னால் தானே கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? ஐயோ நீ தானப்பா உன் கருணை நாளை கொடுத்தேன்னு சொல்லணும். அதனால சரணாகதிங்கிறது வியாஜம். பழம் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கிறவன் ஏதோ ஒன்னும் இல்லைங்கிறத ஒத்துண்டானே அப்படிங்கிறதுக்காக பழம் கொடுக்கறான். அதனால உந்தன்னை பெருவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சித்தோபாயத்தை சொல்லி சரணாகதி ஆச்சரியமாக இந்த பாட்டுல வெளியிட்டருளினார். ஆண்டாள் திருவடிகளே சரணம் சதமகமல நீலா சாரு கல்காரஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலகவினிஹிதாபிஸ்ரக்வீரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.